ராகி தந்தீர பீஷகே ராகி தந்தீர ராகி தந்தீர பீஷகே ராகி தந்தீர ராகி தந்தீர ஜே ராகி தந்தீரே ராகி தந்தீரே தந்தீரே ராகி ஆகி